வைத்து பெண் தைத்து கொண்டாளே, வெண்ணிலா தூவி தன் காதல் சொன்னாளே, மல்லிகை வாசம் உன் பேச்சில் கண்டாளே, உன்மாதிவளா உன்மானவில்லா உன்மானிவளா. அதுவரை என்னை காற்றோடு சேர்த்திடவா.